ശ്രീമത്യൈ ഗോദായൈ നമഃ ശ്രീമതേ രാമാനുജായ നമഃ ശ്രീമതേ അനന്താര്യ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ ശ്രീനികമാന്ത മഹാദേശികായ നമഃ അസ്മദ് ഗുരുപരമ്പരായൈ നമഃ അഖിലാത്മഗുണാവാസം അജ്ഞാനതിമിരാപഹം ആശ്രിതാനാം സുചരണം വന്ദേ അനന്താര്യ ദേശികം. നമസ്തഭായി, இந்த ரெக்கார்டிங்கில் நாம் வந்து ஸ்ரீ கௌதா சதுஷ்லோகியனுடைய நான்காவது பத்தியம், அதுவே அந்திம பத்தியம், அதை கடைசி பத்தியம், அதனுடைய அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். ஒரு விஷயம் அடியை வைக்காபிச்சுக்கிறேன், என்ன இருக்கு, இன்னும் சரியான வியாக்கியானங்கள் நெட்டில் தேடி இன்னும் கிடைக்கல, இல்லைன்றனால தான் அடியனையும் ஒரு சின்ன உபன்யாசம் பண்ண சொல்லி சுவாமி வீரவல்லி ரங்கநாத சுவாமி வந்து ஆஜ்ஞாபிச்சார். அதைப்படி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்த நடிகன், பட் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். ஆனால் இப்போ தெரிந்தவரை இப்போ இது அர்த்தத்தை விஞ்ஞாபிக்கிறேன். மேற்கொண்டு இன்னும் ரிசோர்ஸஸ் கிடைச்சதுன்னா ஒரு பரிஷ்காரம் பண்ணி இன்னொரு உபன்யாசமாக பகவானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா அடுத்து விஞ்ஞாபிக்கிறேன். இப்போ குறிப்பாக நான்காவது பத்தியத்துக்கு வியாக்கியானம் இல்லாமல் சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதாவது வார்த்தைகள் இருக்குது, டிக்ஷனரி இருக்குது, புஸ்தகங்கள் இருக்குது, அப்படி பார்த்து அர்த்தம் பண்ணால் கூட ஆச்சாரியருடைய திருவுள்ளத்தில் என்ன அர்த்தம் இருக்குன்றத வியாக்கியானம் மூலம் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு இது வரைக்கும் வியாக்கியானம் அகப்படலை, யாருக்காவது தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கோ, அதை வாசிச்சுட்டு இன்னும் பரிஷ்கிருதமாக உபன்யாசத்தை பண்ணலாம். இப்போ நான்காவது பத்தியமானது ஆகூதஸ்ய பரிஷ்க்ரியாம் அனுபமாம் ஆசேசனம் சக்ஷுஷோ ஆனந்தஸ்ய பரம்பராம் அனுகுணாம் ஆராம சைலேஷிதுஹு தத்தோர் மத்ய கிரீட்ட கோட்டி கடித ஸ்வோசிஷ்ட கஸ்தூரிகா மால்யா மோத சமேதிதாத்ம விபவாம் கோதா முதாராம் ஸ்துமஹ. ஆகூத்தஸ்ய பரிஷ்க்ரியாம் அனுபமாம் ஆசேசனம் சக்ஷுஷோஹோ ஆனந்தஸ்ய பரம்பராம் அனுகுணாம் ஆராம சைலேஷிதுஹு தத்தோர் மத்ய கிரீட்ட கோட்டி கடித ஸ்வோசிஷ்ட கஸ்தூரிகா மால்யாமோத சமேதிதாத்ம விபவாம் கோதாம் உதாராம் ஸ்துமஹ. இது வந்து ஒரே பதம், சமஸ்த பதம் இது. தத்தோர் மத்திய கிரீட்ட கோட்டி கடித ஸ்வோசிஷ்ட கஸ்தூரிகா மால்யா மோத சமேதிதாத்ம விபவாம் கோதாம் உதாராம். கோதாம் விபவாம் வரைக்கும் ஒரு பதம், அப்புறம் கோதாம் உதாராம் ஸ்துமஹ வேறு பதங்கள். இதுல ஆகூத்தஸ்ய, ஆகூத்தகன்னு சொன்னா மிகவும் பிரியமான அர்த்தம், நல்ல கேள்வன் மறுபடியும் மெம்பெருமான், அவனுக்கு பரிஷ்கிரியாம் அனுபமாம் ஆசேசனம் சக்ஷுஷோஹு. பரிஷ்கிரியாம்னு சொன்னா பகவானுக்கு ஒரு பிரீத்தியை ஏற்படுத்துறது, கைங்கரியம் மூலமா நம்ம பிரீத்தி ஏற்படுத்துறோம். அது வந்து ஒரு ஒரு மாலை இருக்கு, அந்த மாலை நன்னா அமைச்சு சாத்தினோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பிரீத்தி ஏற்படுறது. ஒரு டெக்கரேஷன் இல்லையா, கோதா பிராட்டி அவருடைய கைங்கரியத்தினால பகவானுக்கு மாலைகள் சமர்ப்பிச்சு ஒரு ஒரு டெக்கரேஷன் பண்ணினா அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய அழகுக்கும் அவனுடைய ஆபரணங்கள் இத்தியாதிகளுடைய தேஜஸ் பிரபாவங்களுக்கும் ஒரு குறைவும் இல்லை. இருந்தாலும் தன்னுடைய புஷ்ப மாலையினால் அவனுக்கு ஒரு அதிசய பாவனையை ஏற்படுத்தினாள். இப்போ உண்மையான உபமை ஓமை இல்லாத ஒரு பரிஷ்கிரியாவாக ஒரு அலங்காரமாக எது இருக்கும் அப்படின்னு சொன்னால் சக்ஷுஷோகோ ஆ சேச்சனம், கோதா பிராட்டி அவனுக்கு அருகில் இருந்து கொண்டு தன்னுடைய கடைக்கண் பார்வையினால் அவனை கட்டாட்சித்தால் அதுவே அவனுக்கு ஆனந்தஸ்ய பரம்பராம் அனுகுறாம், அவனுக்கு ஒரு தொடர்ந்து கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு ஆனந்தமாக இருக்கின்றதாம். அவனுக்கு ஏற்ற அனுகுணம் சொன்னான். ஆராம சைலை சித்துகுன் பதம் பதம் பிரயோகம் பண்ணியிருக்கார். ஆராம சைல அப்படின்னு சொன்னா ஒரு மலையை குறிக்கிறது. சைல ஈஷிதா பகவான் ஈஷித்துகு அவனுடைய ஆராம சைலன்னு கேட்டா இது திருமலையா இருக்கும் தான் சொல்ல தோன்றது. உயிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெகு குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கேனு திருவேங்கடமுடையானை மங்களாசாசனம் செய்யும்போது அழ்வார். அங்க சோலைகள் சூழ்ந்த அருவிகள் சூழ்ந்த மலையாக வர்ணிக்கிறார். அப்போ இந்த ஆறாம ஈஷித்துகுன்ற பதமானது திருவேங்கடமுடையானை சேரும் அப்படின்னு தோன்றது. மேலும் ஆண்டாள் பிராட்டியே வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிறியே அப்படின்னு திருவேங்கடமுடையானைத்தான் தான் விரும்புவதாக கூறுகின்றால் தன்னுடைய பத்தியங்களில் திருவேங்கடமுடையானை மணக்க வேண்டும்னு. ஆனால் மணந்தது ரங்கநாதனை, அது சம்பிரதாயம். அப்ப மன்மதனை இட்டு சொல்லச்சே கூட எனக்கு வித்தகன் வேங்கடவான் என்னும் விளக்கனில் என்னை விதிக்கிறிய புகை என்னை விதிக்கிறியன்னு. அப்போ வேங்கடமுடையானை மணக்க வேண்டும் என்கிற ஆசை அவளிடத்தில் இருந்தது. அப்ப ஆறாம சைலி சதுகு, ஆறாமம் சொன்னா ஒரு பிளஷர் தோட்டம் அந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பதம். அப்ப ஆறாம சைலன்னு சொன்னா அது திருவேங்கடமா எடுத்துக்கலாம். திருவேங்கடமுடையான் அவனுக்கு ஏற்ற ஒரு அலங்காரம் என்னன்னு சொன்னா ஆண்டாள் பிராட்டியே அவன் அருகில் இருந்து கொண்டு அவனை தன்னுடைய கடைக்கண்ணால் அவனை கடாட்சிப்பது. அதான் பரம்பராம் அனுகுணாம் சக்ஷுஷோகோ ஆசையச்சரம்னு போட்டுண்டர். இதில் சுவாமி தேசிகனும் 20வது பத்தியத்தில் கோதாஸ்துதியில் தன்யே சமஸ்த ஜகதாம் பிதுருத்தமாங்கே த்வன்மௌலி மால்ய பர சம்பரணேன பூயா இந்தீ வரசஜ நிவாததி த்வதீயான் யாகே கர்ராணி பகுமான விலோகிதானி. பெருமாள் கோதையினால் சமர்ப்பிக்கப்பட்ட மாலைகள்ல சாத்தின்று ரொம்ப பெருமையா இருந்துருக்கான். கோதா பிராட்டி பக்கத்துல இருந்துட்டு இருக்காளாம். அப்ப அவள் என்ன பண்றாளாம், தம்முடைய ஆத்துக்காரர் மாலை ஒழுங்கா சாத்தின்னு இருக்காரா அப்படின்னு ஒரு ஒரு பெருமையோட பார்க்கிறாளாம். பகுமான விலோக்கி தானியன்னு அதை பார்த்தவொடனே அவனுக்கு இன்னொரு மாலை சமர்ப்பிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டான். இந்தியவர சிறக்கு மாதிரி அவளுடைய கடைக்கன் பார்வையே அவனுக்கு இன்னொரு ஒரு மாலையாக ஒரு அதனால் அலங்கரிக்கப்பட்டான் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். அது மாதிரி பிராட்டியினுடைய அந்த கடைக்கண் நோக்கு இருக்கு இல்லையா, கடைக்கண் நோக்கு அதுவே பகவானுக்கு ரொம்ப பெருமை ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதா. அவனுக்கு ஏற்ற ஆனந்தமும் அதேதான். ஆனந்த பரம்பரான போட்டு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அதற்கு பிறகு தத்தோர் மத்திய கிரீட்ட கோட்டி கடித ஸ்வோச்சிஷ்ட கஸ்தூரிகா, பகவான் கிரீட்டங்கள் இத்தியாதிகள்லாம் சாற்றிக்கொண்டு சேவை சாதிக்கின்றான். தத்தோர் மத்திய அப்படின்னு சொன்னா தோஹோன்னு சொன்னா ஆம்ஸ் ஏஆர்எம் சொல்றது தோல் பட்டை, அந்த இரண்டு தோல் பட்டைக்கு நடுவில் அவன் அந்த மாலையை சாத்தின் இருக்கான். என்ன மாலைன்னு கேட்டா ஸ்வோச்சிஷ்ட கஸ்தூரிகா மால்யா மோத, இவளால் சமர்ப்பிக்கப்பட்ட சூடி கொடுத்த நாச்சியார், இவள் சூடி கொண்டு பிறகு அதன் பிறகு அதான் ஸ்வோச்சிஷ்டாயாம் சஜி நிகழித்தன் அங்க பட்டருடைய தனியனம் அவ்வாறே அமைந்திருக்கின்றது. தான் சாற்றிக்கொண்டு அந்த மாலையை சமர்ப்பித்தாள். கஸ்தூரிகா மால்யா மோத சமேதித ஆத்ம விபவாம். அப்போ மாலையை சமர்ப்பித்ததோடு மட்டுமல்லாமல் அவன் அருகில் சென்று அவனை விவாகம் செய்து கொண்டு அவனுக்கு பிராட்டியாக பட்ட மகிழ்ச்சியாக அங்கு இருந்து கொண்டு அவனை கடைக்கண்ணால் கடாட்சிக்கும் போது அவனுக்கு ஒரு பேரானந்தமானது ஏற்பட்டது அப்படின்னு தாத்பரியம். சமேதித ஆத்ம விபவாம், அப்போ அவன் அருகில் சென்றதால் இவளுக்கும் ஒரு விபவம், ஒரு வைபவமானது ஏற்பட்டது. பகவானோடு சேர்ந்து கோதா பிராட்டி சேவை சாதிக்கின்றாள் அப்படின்னு அர்த்தமாச்சு. அப்படிப்பட்ட கோதாம் உதாராம் ஸ்துமக, அப்படிப்பட்ட உதார குணத்தை உடைய அந்த கோதையை நாம் ஸ்துத்து செய்வோம்னு இது சுவாமி தேசிகம் ரொம்ப அழகாக கொண்டாடுற கோதா ஸ்துதியில். கோதே குணையரபனயன் பிரணதாபராதான் பூக்ஷேப ஏவ தவ போகரசானுகூல, இதே அர்த்தம்தான் அங்க. ஸோ இதனுடைய பிரபாவம் அங்கே இருக்குன்னு நம்ம அனுமானம் பண்ணலாம். கோதே குணைஹி அபனயன் பிரணதாபராதான், பிரணத அபராதான், வணங்கியவர்களுடைய பிரபத்தி செய்தவர்களுடைய அபராதங்களை எல்லாம் அகற்றி, எப்படி புரூக்ஷேப ஏவ தவ போகரசானுகூல, இவருடைய அந்த அந்த புருவத்தை வளைக்கிறாளாம் வெறுமை, அதுலேயே பகவான் குறிப்பை உணர்ந்துன்றானா, அதுவே அவனுக்கு அந்த போகரசத்துக்கு அனுகூலமாக இருக்கான். அதனால் என்ன ஆறுதுன்னு கேட்டால், கர்மானுபந்தி பலதான ரதசிய பர்த்துஹு சுவாதந்திர துர்வியசன மர்மபிதா நிதானம். பகவான் அடம்பிடிச்சுட்டுருக்கான், கர்மா எப்படியோ அப்படிதான் பலன் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ அவனுக்கு மர்மமான ஒரு ஒரு விஷயம் இருக்கு வச்சுப்போம், அதை பாயிண்ட் அவுட் பண்ணா வச்சுக்கோ அவன் வந்து இலகிடுவான். அப்போ என்ன சொன்னால் பகவான் சொல் பேச்சை கேட்பான் அப்படின்னு அந்த மர்மம் முடிச்சு கோதா பிராட்டிக்கு தெரியுமா அவருடைய. அதனால் அவருடைய அந்த புருவத்தினுடைய வளைப்பு, அதை பார்த்தே பகவான் என்ன பண்ணான், புரிஞ்சுட்டு பக்தர்களுக்காக இணங்கி விடுகின்றான், இறங்கி வருகின்றான். ஏன்னா ஆண்டாளனுடைய பேச்சை பகவானால் மீற முடியாதுன்னு, ஏன்னா அவருடைய கடைக்கண் பார்வையை அவனுக்கு பேரானந்தத்தை கொடுக்கறது அப்படின்னு அங்கேயும் ஒரு அனுபவம் சுவாமி தேசிகனுக்கு. ஸோ அது மாதிரி பார்க்கச்சே இந்த பத்தியத்தினுடைய பிரபாவமானது அங்கே இருக்குன்னு சொல்லலாம். தத்தோர் மத்திய கிரீட்ட கோட்டி கடித ஸ்வோச்சிஷ்ட கஸ்தூரிகா மால்யாமோத சமேதிதாத்ம விபவாம் கோதாம் உதாராம் ஸ்துமஹ ஆகூத்தஸ்ய பரிஷ்கிரியாம் அனுபமாம் ஆசேச்சனம் சக்ஷுஷோகோ. சக்ஷுஷோகோன்னு சொன்னால் சக்ஷுஹுனா கண்ணு, சக்ஷுஷோகோனா கண்களுடைய, திருக்கண்களுடைய ஆசேச்சனம்னா அந்த அந்த பார்வை, அந்த பார்வையில் பகவானுக்கு ஏற்படக்கூடிய ஒரு குளிர்ச்சி, அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம் அது தொடர்ந்து வருகின்றது. ஏன்னா பிராட்டி அங்கேயே அவனிடத்தில் போய் அவனை மணந்து கொண்டு அந்த ஸ்தானத்தில் இருப்பதால் பரம்பராம் அனுகுணாம் ஆராம சைலேஷிதுகு, திருவேங்கடமுடையானுக்கு அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு இதுதான் ஏற்ற அலங்காரம். மாலையோடு சேர்த்து தானும் அங்கே நின்று கொண்டு பகவானை கடாட்சிப்பதால் அவனுக்கு இது பெரிய அலங்காரமாக, உப்பில்லாத அலங்காரமாக காட்சியளிக்கின்றதுன்னு ஒரு அனுபவம் சுவாமி அனந்தகவன் பிள்ளைக்கு, அனந்தான் பிள்ளைக்கு. இப்போ முன்னாடியே விஞ்ஞாபித்த மாதிரி இதுக்கு வியாக்கியானம் கிடைச்சா இன்னும் நன்னா மேலே அர்த்தங்கள் சொல்லலாம். அடியின் யதாமதி என்ன அனுகிரகம் ஆச்சோ அதை கொண்டு இந்த உபன்யாசத்தை அடியன் ஒப்பேத்தியிருக்கின்றேன். தோஷங்கள் இருந்தால் அனைத்தும் அடியனுடையதே என்று கூறி இந்த கோதா சதுஷ்லோகிக்கு ஒரு உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு நியமனம் பண்ணார் சுவாமி வீரவல்லி ரங்கநாதன் சுவாமி. பல கைங்கரியங்களை பகவானுடைய பாகவதருடைய கிருப்பையினால் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார். அவருடைய ஆக்ஞையாக ஏற்றுக்கொண்டு இந்த கோதா சதுஷ்லோகியை அடியன் யதாமதி டாக்டர் ஸ்ரீராம் ஜெகநாதன் விஜயாபித்தேன். நிறைய கற்றுக்கொள்ள முடிஞ்சது, தோஷங்கள் இருந்தால் க்ஷமித்து வரல வேண்டும் என்று கூறி உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே அனந்தாரிய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீநிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதங்கள்.